La la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la மகை ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணன் நடை சின்ன இடை அழகை வெறுக்கவில்லை சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்ன மயில் மறந்து விட்டா சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்ன மயில் மறந்து விட்டாள் செங்கரும்பு சாரும் சென்னை இள நீரும் தந்தமயில் பறந்து விட்டாள் தந்தமையில் பறந்து விட்டாள் வண்ணரதம் காண வந்திருந்த மன்னன் வானரதம் தேடுகிறான் பொன்னிருந்த மடியை பூவிருந்த கொடியை எண்ணி எண்ணி வாடுகிறான் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணன் நடை சின்ன இடை அழகி வெறுக்கவில்லை கண்ணீரை எண்ணே என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் கண்ணீரை எண்ணி என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் காதல் மணமேடை நாடகத்தில் ஆடும் கோலத்தை கலைத்து விட்டேன் கோலத்தை கலைத்து விட்டேன் அன்னை மீதானை தந்தை மீதானை என்னை நீ தீண்டாதே அடுத்தொரு பிறவி எடுத்திங்கு வருவோம் அதுவரை தடுக்காதே அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணன் நடை சின்ன இடை அழகை வெறுக்கவில்லை